அமைதிக்கு பெயர்தான் சாந்தி. சாந்தி அந்த அலையில் ஏதடி சாந்தி. சாந்தி சாந்தி உன் பிரிவில் ஏதடி சாந்தி. சாந்தி சாந்தி உன் உறவில் தானடி சாந்தி. அமைதிக்கு பெயர்தான் சாந்தி. அந்த அலையினில் ஏதடி சாந்தி. உன் பிரிவினில் ஏதடி சாந்தி. உன் உறவினில் தானடி சாந்தி. சாந்தி என் சாந்தி. அமைதிக்கு பெயர்தான் சாந்தி.